அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே, கண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே. ஐயோ உன்னசைவு உயிரை குடிக்காதே. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை. மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் ஆஹாவனே வள்ளனடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி, நூறடி பளிங்கை ஆரடியாக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதா நீதா அழகியடி, இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை. ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கொரு வீடு செய்வேன், உன்னுயிர் காக்க என் உயிர் கொண்டு உயிருக்கு உயிரால் உரையிடுவேன். வேகத்தை திணித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூனை தூங்க வைப்பேன், தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பே. பால் வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துடி எல்லாம் சேகரிப்பேன், தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன். அன்பே அன்பே கொல்லாதே.